இதை அங்கத்தில் யார் தந்தது? சந்தத்தில் மாறாத நடையொடு என் முன்னே யார் வந்தது? தமிழ்ச்சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? அங்கத்தில் யார் தந்தது?